திருமகள் தேடி வந்தாய், எந்த இதயத்தில் குடி புகுந்தாய். குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள். திருமகள் தேடி வந்தாள், எந்த இதயத்தில் குடி புகுந்தாள். குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள். திருமகள் தேடி வந்தாள். தந்தவள் விசாலாட்சி, நல்ல மலர்களை தந்தவள் மீனாட்சி. குங்குமம் தந்தவள் காமாட்சி, எங்கள் குடும்பத்தில் தேவியும் அரசாட்சி. திருமகள் தேடி வந்தாள், எந்த இதயத்தில் குடி புகுந்தாள். குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள். திருமகள் தேடி வந்தாள். திருமலை திருப்பதி பால் பழங்கள், உயர்த்தின் திருப்பழனியின் தேன் குடங்கள். கனிவாய் மொழி தரும் வாசகங்கள், என் காதல் தெய்வத்தின் உயர் குணங்கள். காதல் தெய்வத்தின் உயர் குணங்கள். திருமகள் தேடி வந்தாள், எந்த இதயத்தில் குடி புகுந்தாள். குலமகள் கோலத்திலே தேவி மருமகளாக வந்தாள்.